குடியிருப்போம் இரவமையும் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவண்ணாசிப்படவும் நின்னலங்கமை கருணையும் அவனி பூந்தன்மை ஆட்கொள்ளவள்